அடுத்ததாக பிரதான பூஜை ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை. முதலாவதாக ஸ்ரீ லக்ஷ்மி பூஜை. அங்கு வைக்கப்பட்டுள்ள பிரதான கலசத்திலும் யந்திரத்திலும் பூஜை செய்யவும். கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு முதலில் ஸ்ரீ லக்ஷ்மியை தியானிக்கவும். ஓம் வந்தே லக்ஷ்மீம் பரசிவமயீம் சுத்த ஜாம்பூநதாபாம் தேஜோரூபாம் கனகவசனாம் சர்வபூஷோஜ்வலாங்கீம் பீஜாபூரம் கனக கவசம் ஹேம பத்மம் ததானாம் ஆத்யாம் சக்திம் சகல ஜனனீம் விஷ்ணு வாமாங்க சம்ஸ்தாம் முக்தா முகுர்விததி வதனே முராரே ப்ரேமத்ரபா ப்ரணிஹிதானி கதா கதானி மாலாத்ரிஷோர் மதுகரீவ மஹோத்பலேயா சாமே ஸ்ரீயம் திஷது சாகர சம்பவாயா ஸ்ரீ தனாகர்ஷண ஸ்ரீ குபேர சஹித ஸ்ரீ மகாலக்ஷ்மீம் தியாயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை பிரதான கலசத்தின் மீது போட்டு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர்களை மனதில் தியானிக்கவும். அடுத்ததாக ஸ்ரீ லக்ஷ்மி ஆவாகனம். ஸ்ரீ சூக்தத்தில் உள்ள ஒவ்வொரு ரிக்கையும் சொல்லி ஷோடச உபச்சார பூஜை செய்யவும். முதலில் கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி யந்திரத்தின் மீதும் கலசத்தின் மீதும் போட்டு ஆவாகனம் செய்யவும். ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மஆவஹ ஆகச்சேக மஹாலக்ஷ்மி குபேர சஹிதா பவ யாவத் பூஜாம் சமாப்யேத யுவாம் தாவத் க்ருதம் ஸ்திதிம் ஸ்ரீ தனாகர்ஷண ஸ்ரீ குபேர சஹித ஸ்ரீ மஹாலக்ஷ்மியை நமஹ அஸ்மின் கலசே அஸ்மின் யந்த்ரே ஸ்ரீ மஹாலக்ஷ்மீம் ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை லக்ஷ்மி குபேர யந்திரத்தின் மீதும் கலசத்தின் மீதும் சமர்ப்பிக்கவும். அடுத்ததாக ஸ்ரீ குபேர தியானம். கையில் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு பின்வரும் ஸ்லோகத்தை சொல்லி தியானித்து யந்திரத்தின் மீதும் கலசத்தின் மீதும் போடவும். ஓம் சங்க பத்மாதி நிதயே குபேராய நமோ நம தனதான்ய சமிருத்திஸ்து த்வத் பிரசாதாத்மயி ஸ்திரா நவநிதி சமோபேதம் தனதம் யான புஷ்பகம் பிங்காட்சம் பாவயே நித்யம் ஹைமவர்ண மனோகரம் ஸ்ரீதனாகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சஹிதம் ஸ்ரீ குபேரராஜம் தியாயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை கலசத்தின் மீதும் யந்திரத்தின் மீதும் போடவும். மறுபடியும் புஷ்பம் அக்ஷதைகளை எடுத்துக்கொண்டு ஓம் ஆகச்சேகதனாத்யக்ஷ மகாலக்ஷ்மியுதோபவ யாவத் பூஜாம் சமாப்யேத யுவாம் தாவத் குருதம் சந்நிதிம் ஆவாகயே த்வா யந்த்ரேஸ்மின் சர்வ புண்யஜனேஸ்வர பூஜாம் க்ருண்ஹீஷ்வஹே ஸ்ரீதஹ யக்ஷராஜாய தே நம ஸ்ரீதனாகர்ஷண ஸ்ரீ மகாலக்ஷ்மி சஹித ஸ்ரீ குபேரராஜாய நம அஸ்மின் யந்த்ரே கலசே ஸ்ரீ குபேரராஜம் ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை தனாகர்ஷண லக்ஷ்மி குபேர யந்திரத்தின் மீதும் கும்பத்தின் மீதும் சமர்ப்பிக்கவும்.